அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே, சந்தேகம் உனக்கு ஏனம்மா. அன்னக்கிளியே சொன்ன கிளியே, சந்தேகம் உனக்கு ஏனம்மா. சின்ன குயிலே செல்ல குயிலே, என் தேகம் உனக்குத்தானம்மா. என்னோடு ஆடு குத்தாலம் போலே, என்னோட பாடு மத்தாளம் போலே. என்னோடு ஆடு குத்தாலம் போலே, என்னோட பாடு மத்தாளம் போலே. அன்னக்கிளியே சொன்ன கிளியே, சந்தேகம் உனக்கு ஏனம்மா. அம்மம்மாய் சின்ன குயிலே செல்ல குயிலே, என் தேகம் உனக்குத்தானம்மா. பொண்ணு இந்த வட்டாரமே வைக்கிது வைக்கிது கண்ணு. தக்காளிதான் தங்க கூட பப்பாளிதான், அடட தக்காளிதான் தங்க கூட பப்பாளிதான். கூட்டாளிதான் உன்ன பாடும் பாட்டாளினா. நம்ம சந்தோஷத்துல சந்தேகம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே. அன்னக்கிளியே சொன்ன கிளியே, சந்தேகம் உனக்கு ஏனம்மா. சின்ன குயிலே செல்ல குயிலே, என் தேகம் உனக்குத்தானம்மா. அம்மம்மோ காலம் கைய வச்சா கொட்டுது அப்பா எத்தனை தாளம். ஆடி கச்சேரிக்கு இப்ப வந்தது காலம், கைய வச்சா கொட்டுது அப்பா எத்தனை தாளம். புத்தாடையில் சுத்தி வரும் இத்தாரமே, புத்தாடையில் சுத்தி வரும் இத்தாரமே. முத்தாடத்தான் வரும் உத்தாரமே. நம்ம சந்தோஷத்துல சந்தேகம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே. அன்னக்கிளியே சொன்ன கிளியே, சந்தேகம் உனக்கு ஏனம்மா. சின்ன குயிலே செல்ல குயிலே, என் தேகம் உனக்குத்தானம்மா. என்னோடு ஆடு குத்தாலம் போலே, என்னோட பாடு மத்தாளம் போலே. என்னோட ஆடு குத்தாளம் போலே, என்னோட பாடு மத்தாளம் போலே. அன்னக்கிளியே சொன்ன கிளியே, சந்தேகம் உனக்கு ஏனம்மா.